காதல் வச்சோந்தி ரவில் பூச்சாண்டி பச்சை தண்ணி ஒத்து பார்வையில் பத்த வச்சாண்டி தாண்டி குடி தாண்டி தாமணி தொட்டி முத்தந்தான வேர்வையெல்லாம் சுத்தம் செய்யி அண்டங்காரி தொண்டக்காரி ஹரி காட்டு வேட்டாக்காரி காதல் மச்சோந்தி ரவில் பூச்சி.